மரங்கா புண்ணியாசனம் ரொம்ப உற்சாகசாலி. நம்ம சம்பிரதாயத்துக்கு வேண்டிய எல்லா செயல்களையும் சாட்சிக்காருடைய திருவுருவா எழுதியிருக்கணும், சுவாமி தேசியுடைய திருவுருவா எழுதியிருக்கணும், அதே மாதிரி குமார வரதாச்சாருடைய சிறப்பாக சமய எதிரோ வரல. அந்த நாட்கள் எப்படி இருந்தால் வந்து ரொம்ப ரெண்டா வரைந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம நாளிலே ஒன்றா வரிசையாக வந்துட்டேன் சொல்லியிருந்தா அந்த சுவாமி நல்ல கையில் நினைக்கிறது நம்ம வந்து சந்தேகம் இல்லைன்னு அவர் தான் அப்புறம் போய் பண்ணணும். அதாவது சீனிவாச வரதாச்சார சுவாமி அவருடைய விஷயம் வந்து வந்தே வேதாந்தேசம் வித்தீநாத்மாரம் பாவி அரியாமியமாம் பத்மதாத்தாதிபரியன் வந்தே குருபரம்பரம் பிதாமகாபி பிதாமகாய பிராஜேததாதேசலப்பிரதாய விபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்கார். தேவஸ்ரீமான் அப்படின்ற தாத்தரி ரத்னாவளியினுடைய அர்த்தம் பார்க்கணும். பகவானே தான் தன்னை அடைய அவனே தான் உபாயம், அவன் அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. சரணாகதி அப்படின்றது ஒரு வியாகம் தான், அது ஒரு உபாயம்னு சொல்லுங்கள். பக்தி யோகங்கள்லாம் பண்ணணும் சாஸ்திரப்படி, ஆனா பகவான் சரணாகதி பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அதனால அவன் அனுகிரகம் பண்ணணும், பக்தி யோகமா இருந்தாலும் அவன் அனுகிரகம் பண்ணாதான் இது உண்டு. அது திருவேங்கபடியானே சாட்சாத் அந்த தரணத்தை பார்த்துட்டு என்னுடைய தரணத்தை பற்றினவர்களுக்கு இந்த சம்சாரம் அப்படின்றது ஒரு பெரும் சுலபமாக நம்ம நீங்கி வருகிறதாம் அப்படின்னு காட்டா மாதிரியாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட தன்னை அறியும் தானே உபாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் திருவாயுடைய ஆயிரம் பாசுரத்துக்கும் ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா தன்னை அறிய தானே உபாயம். அப்புறம் ஆயிரம் பாசுரம் சாதிக்கிற ஆழ்வார் அப்படின்னா அவருடைய குணங்களை அனுபவிக்கணும். நம்மளே பெருமாளை சேமிச்சா நமக்கு அறியாத நம்ம அந்த திருநாமங்களை சொல்றோம். அவனுடைய குணங்களை நினைச்சுட்டே இருக்கும். குணங்கள் அப்படிங்கும் பொழுது பகவான ரூபத்திட்ட தாட்சியத்துவம் குணத்திட்ட தாட்சியத்துவம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பகவானுடைய ரூபத்தை பார்த்து அவருடைய திருமேனியை பார்த்து அந்த அழகிலேயே மயக்கத்தை ஒண்ணு. பகவானுடைய குணத்தை திருமேனியான வச்ச சுவாமியத்தையும் தயாரிக்கப்பட்டது குணத்தை தான் பிரதானமா இருக்கு. அது திருவேணியாருடைய வர்ணனையே எங்கேயுமே தயசெய அப்படின்னு அந்த வர்ணனையே தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு குணத்தை தான் பத்து பத்தாக எப்படி இந்த ஒரு குணத்தை தான் சொல்லுவார் ஆழ்வார் அப்படின்னா எப்படி அதை எடுத்துருக்கேன்னா ஒரு பதத்துக்கு நம்ம ஆயிரம் வேர்ட் எழுதிடலாம் சுலபம். வியாக்கியானம் பண்றது அது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா பெரிய வியாக்கியானத்தை எடுத்து ஒரு வார்த்தையில சொல்லணும் சாரமாக அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அதை அலசி ஆராய்ந்திருக்கணும். அப்ப சுவாமி தேசிக்கு இதுதான் குணம் அப்படின்னு எப்படி எடுத்தேன் அப்படின்னா ஆயிரம் பாத்திரங்கள்ல ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய குணம் என்ன பிரதானமான அழுவாக்குங்க அப்படின்றது எடுத்து அதுலேருந்து முதல் தசக்க முதல் திருவாய்மொழி பத்துக்கு அதை எப்படி டிரைவ் பண்ணுது, அப்புறம் பத்து பத்து பத்து முதல் பத்தை எடுத்து இந்த குணத்திலிருந்து இந்த நூறுக்கு அவர் என்ன சொல்ல வரு அப்படின்றத டிரைவ் பண்ணி பூச்சியாக இதை சொல்லு. அது அவ்வளோ ஆச்சரியமா ஒரு டேபிளே போட்டுலாம். நமக்கு வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சூத்திரம் இருக்கு, சூத்திரக்காரர்கள் இருக்கா சூத்திரம், அந்த சூத்திரத்தை தான் தெரியும் அதே ஞாபகம் வச்சிருப்பான். அதை வச்சு சூத்திரத்தை சொன்னாலே அதனுடைய வியாக்கியான பாஷைகளை அப்படியே சொல்லிடுவான். அந்த மாதிரி திருவாய் மொழிக்கு சுவாமி தேசிகள் இப்பேற்பட்ட குணங்களை எடுத்து நம்ம கொடுக்குறேன். இந்த இடத்துல குணங்கள் சூத்திரம்னு சொல்ல முடியாது, ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஆழ்வார் அனுபவிச்சு அந்த குணங்களை கிடையாது. இப்ப அடியனுக்கு வந்த இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஒவ்வொரு சட்டக்கத்திலையும் அப்படின்னா ஒவ்வொரு பத்து ஒன்றாம் பத்து ரெண்டாம் பத்து மூன்றாம் பத்து சொல்ல இல்லையா, அதுல எந்த குணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதானே தனியா தன்னையடைய தானிய உபாயம் எப்படி வராது அப்படின்றது அதை சொல்லும் பொழுது அந்த பத்து குணங்களை தேவியத்வார் போத்திய பாவார் சுபதன் பவார் சர்வபோத்தியாதி தத்வார் தானார் சித விவச தயார் வாத்திருக்கான ஒவ்வொரு பத்தினுடைய அதுக்கப்புறம் திருமாவளுடைய சௌலபியம், அப்படின்னு மற்றொரு அடியவருக்கு எளியவன் அப்பேற்பட்ட பருத்துவம் என்ற பெருமாள் அவர் எப்படி யசோதா அம்மாவுக்கு கட்டுப்படுறான் அப்படின்ற அந்த உணவினோட அப்படின்னு கட்டுப்படுறான் அந்த விஷயத்தில் உண்டு. அதுக்கப்புறம் ஆசிரித்த சுலபனாக இருக்க அப்படிங்கிற ஒவ்வொரு தசக்கத்தினுடைய அந்த குணங்களை எடுத்து இந்த முதல் திருவாயனுடைய முதல் பத்தில் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா சேவியர் சுவாமி இந்தமாரே சேவியர் வேற யாருமே சேவியர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்தது போக்கியமாவது எந்தமானே பரம போக்கியம். அப்ப பெருமாளை நம்ம வந்து தியானம் பண்றோம், பெருமாளுக்காக நம்ம வந்து ஸ்தோத்திரங்கள் சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்றதே ஒரு போக்கியம் தான். நம்ம பண்ற அந்த உபாயமே ஒரு போக்கியம், அதுவே பலன் தான், தனியா ஒரு பலன் தேவையில்லை. அப்ப அவனே போக்கியன் அப்படின்றது. அதனாலதான் அந்த இடத்துல சொல்ற பாடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டுல அப்படியே தியானம் பண்ணே இவனை தவிர வேற எது போக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு அந்த பத்தாவது இதுல அந்த சதகத்தை முடிக்கும் பொழுது கிழருடைய இளமை கெடுவதும் சின்னம் அப்படின்னு இந்த கரணங்கள் தான் நம்ம முடியறதுக்கு முன்னாடி வயசானதுக்கு முன்னாடியே அந்த திருமாவளர் ஜோதியில போய் திருமாவளர் சேவை சொல்ல முடியும். இது என்ன இருக்குன்னா பத்திரிகாசுரத்துல போய் திருமாவளர் சேவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம்ல, அது ரொம்ப கஷ்டம் பத்திரிகாசுரத்துல சேவிக்கிறது. ஆனா இங்க மதுரையிலே திருமாவளர் சேவிக்கிறது சொல்லணும், ஆனா ஆழ்வாரத்துல பக்கத்துல இருக்கிறத வச்சுட்டு அதையே நம்ம விட்டுட்டு அப்புறம் என்ன. அதனால முதல்ல இந்த கரணங்கள் தான் உருவாக்க முன்னாடியே அந்த பெருமாளுமே சேமிக்கணும் அப்படின்னு சொல்லும் அந்த அந்த சதக்கத்துல போக்கியத்துவம் அப்படின்றது நமக்கு தெரியும். மூன்றாவது சுகதனுமி பவார் அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் சுகாசிரயமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கிறான். திவ்யமங்கல விக்கிரகம் எதுக்கு பகவான் இப்ப பத்தாதிகள் பிரசாதாதிகள் சொல்றான் இந்த சம்பந்தம் இருக்கானா அப்படின்னா பகவான் இருக்கான். அப்பேற்பட்ட பாவம் நமக்கு இல்லை, வாயால் சொல்லி பகவான் இருக்கிறா இருக்கிறார் அப்படின்னு. கோவில் வெளில போனா நம்ம தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சாதாரணமா, கோவில் கோவில் பெருமா இருக்கிறத நான் பண்ண மாட்டேன். அப்ப வெளில அந்த பெருமா இருக்கிறது அந்த உணர்வோட நமக்கு பிரசாதத்துவன்ற பத்தி நமக்கு இல்லை. அதனால பகவான் அச்சாரூபம் எடுக்கிறதே நமக்காகத்தான். அங்கதான் அந்த மூன்றாம் பட்சத்துல ஒளிவிக்காலம் நாம் பார்த்துருக்கோம். இந்த திருவேந்திர முடியாதுக்கு தான் சர்வதேச சர்வகால சர்வாபத்தோட கண்கறித்த ஆழ்வார் விரும்புறது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம ஒளிவில் காலமெல்லாம் முனநாய் மணி வழிவிதான் அறிவில் செய்ய வேண்டும் நாம் நாட்டை செய்கிறது சொல்ல நாம் அப்படின்னு கூடியிருந்து குழந்தையில ஒரு பாவம் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்ந்து கைக்கறி பண்ணணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல தேஜஸ்தான திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்றத எடுத்துக்காங்க. அங்க எதுக்கு அந்த இடத்துல தேஜஸ்தான திவ்யமங்கல விக்கிரகம் திருமாறு சொல்லணும்னா அந்த ரூபமா அவங்க இருக்கிறதுனாலதான் அந்த சேவைக்கு பெருமாளுக்கு கைக்கரியமாக பண்ண முடியுது. அந்த கைக்கரியம் பண்ண முடியறதுனால சுபதனு இப்பவார் அவங்க எடுக்கிற அந்த திவ்யமங்கல விக்கிரகங்கள் எல்லாமே அதனாலதான் இதை சொல்லும்போது அச்ச அழ்வார்கள் அதிகமாகவே அச்சாமூர்த்தி தான் அதிகமான நல்லா இருக்காங்க. அதனால திருமதி ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது உயரை வீட்டி காக்கை பின் போவதே அப்படின்னு எப்படியே இருக்கிற மீன் சுலபமாக கிடைக்கும் போது காக்காய்க்காக இருக்கு நம்ம கட்டப்படணும் அப்படின்னு வைகுண்ட நாளுமே காக்கான்னு சொல்லிடுறோம். அப்ப அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது திருமலையும் திருவாயிருப்பாடியும் இங்கே ஆயினும் ஆறாவதும் அங்கேயானது திருமலை திருவாயிருப்பாடி இங்கே இருப்பார் திருவாயிருப்பாடியும் சொல்லும் பொழுது விபவாவதார் கண்ணனம் சொல்லுங்க. இன்னைக்கு போய் நம்ம சேமிக்கக்கூடிய மதுரா நகரத்திலே பிருந்தாவனத்தில் இருக்கிற அச்சா கண்ணனை தான் அங்க முதலாளர். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சுவர் இந்த விஜயமங்கல விக்கிரகம் எவ்வளவு முக்கியம் அவன் எடுக்கிறதே நமக்காகத்தான். நித்தியமூடி இருக்கானா அவன் விஜயமங்கல விக்கிரம் அங்கே இருந்தா கூட அவன் வந்து சதத்தியர்களாக இருக்கான். அவர்கள் அவசியம் இருக்கோ ஆனா நமக்கு அவசியம் விஜயமங்கல விக்கிரகம். அதனால அச்சாரூபமான பகவான் இருக்கான். அதையே செய்யறது அவன் அவதாரங்களை எடுத்து வரையா வைகுண்டத்திலிருந்து அவன் திருப்பார்க்கிறத வரான். திருப்பார்க்கிறத பிரம்மா தேவர்களாக சேமிக்க முடியுது, ஆனா விபவாதாரத்துக்கு வரான். அன்னைக்கு ராமகிருஷ்ணாவதாரத்துக்கு இந்திரவாதாரம் தான் சேமிக்க முடியுது. அப்ப இன்னைக்கும் நம்ம அதே சேமிக்க முடியாத பிரதிஷ்டனாக சர்மஸ்லோகத்தை சொன்னா அதே ரூபத்தோட இன்னைக்கு நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னா அப்ப இதே என்ன தெரியுது அந்த விஜயமங்கலத்துக்கு நம்ம எதுக்கு அவனே உபாயம் என்று காட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மூன்றாம் தசகத்துல இந்த ஒரு குணத்தை எடுத்து சொல்லு சுகாசிரய திவ்ய விக்கிரக சாதித்துவம் அப்படின்னு இந்த குணத்தை எடுத்து சொல்லு. நாலாவது சர்வபோக்தியாதி கட்டுவார் லோகத்துல போக்கியத்துவம் அதை காட்டிலும் உயர்ந்த போக்கியத்துவம் பகவான் தான். அது முதல்ல நமக்கு தெரியல தயாரிக்கிறது தேசியம் தோட்டத்தில் எடுத்து சொல்லு. முதல்ல வரவா பகவான் கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரோல் போட்டேன்னு வரா அதாவது மாற்றோம் நினைச்சவங்க பெருமாள் சேமிச்சு சந்தோஷமா இது முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு வராங்க. கொஞ்சமா என்ன பண்றாங்க, அது நான் நிறைய பேர் சொல்லுவோம்னு ஆசையில வராங்க. அப்படியே வந்து வந்து வந்து கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷமா பெருமாள் சேமிச்சிருந்தவங்க பெருமாள் சேமிக்க முடியலன்னு அவன் பாவம் எப்படிமா இருந்தான். இனிமேல் எந்த வரணும்னு கேட்கல, எல்லாத்தையும் குடிச்சுட்டான் மன்னவன். அவன் சேமிச்சு திரும்பி இருக்க முடியலையே அப்படின்றதுக்கான வர தயாவை என்ன பண்றாங்க, கடைசியில் அவன் எப்படியாவது கரகாதி பண்ணி மோட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிறான் அப்படின்றத எடுத்து சொல்றேன். அப்ப சர்வகோத்தியா இருக்கட்டும், அந்த லோகத்தில் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் அப்படின்றது அல்பம் இருக்கும், அது நாளைக்கு இருக்குமோ தெரியாது. அதே ஆத்ம குணம் அப்படின்றதையும் நீச்சம் அதையும் ஆழ்வார்கள் தள்ளி ஒவ்வொரு மாதத்திலையும் சொல்லி பெருமானே அப்படின்னு சொல்லும்பொழுது, லோகத்தில் உத்கிருஷ்டரானவர் உண்டாகும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். தனத்தாலே உத்கிருஷ்டராவான் சிலர், வித்தியாலே எலக்ட்ரான் மகாஜானம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஜாத்தியாபிமானம் எந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லி உத்கிருஷ்டனாகவும் சிலர். ஆனா இதெல்லாம் ஒரு உத்கிருஷ்டமா ஆழ்வார்க்கும் பொழுது சர்வதேச சன்மார்க்கம் இருக்கிற உத்கிருஷ்டமே உத்கிருஷ்டம். அந்த அந்ததான் அதுதான் உத்கிருஷ்டம். அதனால சர்வபோத்தியாக்கிறதுக்கு லோகத்துல எத்தனை போக்கியம் பிரம்ம பதவி கூட ஒரு நாள் இல்லாம போயிட போது, அடுத்த கல்பயுகத்துல புது பிரம்மாவதா வைக்க போதே பிரம்மாவுக்கு ஒரு ஸ்தானம்தான், இவரே பிரம்மாவா தொடர்ந்து சொல்ல முடியாது அப்படிங்கும் பொழுது அதுவுமே சாந்தகம் இல்லை. வைகுண்டம் கைத்தறியம் தான் சாந்தகமாக இருக்க அவரே லோகத்துல போக்கியத்துவம் அப்படின்றது இந்த நாலாம் சட்டகத்துல சொல்லப்படுது. அஞ்சாவது சட்டகத்துல ஸ்ரேயர் தத்தேது புருஷார்த்த தத்துவாயம் இருக்கும், எந்த புருஷார்த்தமாக இருந்தாலும் அது பகவான் தான் கொடுக்க முடியும். பகவானே கல்பக திருஷ்டமாக இருந்து கல்பக திருஷ்டம் கூட தனம்தான் கொடுக்கும், ஆனால் மோட்சத்தை கொடுக்காது. இவன் ஒரு மணி வசதியாக இருந்து மோட்சத்தையும் கொடுக்கிறான் அப்படின்னு ஸ்ரேயர் தத்தேது அவனார் அப்படின்னு இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் தரக்கூடியவனாக இருக்கு. அப்போ இந்த நாலாம் பாத்திரத்தில் சொல்லும்பொழுது ஒரு நாயகமாய் திருவடி உங்களுடைய உங்களையே போதும் அப்படின்னு அந்த சொல்றதுனால அந்த இடத்துல சர்வபோதியத்தம் வந்து ஸ்ரேய தத்தேசுக்காகனா அப்படின்னா பிரிந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதத்தை சேர்த்துக்கிற பாத்திரத்தில் அவர் என்ன சொல்றதுன்னா, நீ தான் எனக்கு கதி அப்படின்னு எடுத்து சொல்லி உங்களுடைய எந்த புருஷார்த்தமா இருந்தாலும் நீர்தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி பேச்சு என்ன தெரியுதுன்னா, இதைத்தான் சக்கர புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியவர் மேற்பட்ட குணம் தெரியுது. ஸ்ரேதா விபத்த தயானா அப்படின்னு ஆறாவது சட்டகத்துல பிரபஜன சுலபன், பிரபத்திக்கு இவர்தான் சுலபமானவன் அப்படின்னு தெரியுது. ஆறாம் படியும் கேட்கவே வேண்டாம், இந்த நிறைவேற்ற முடியாது அன்றையிலே நிறைவேற்று அதனே வந்து நிறைவாக சரணாகதி சொன்ன வந்த சாஸ்திரத்திலே இந்த சரணாகதி இந்த நிறைவேற்ற முடியாது பண்ணுறதுனால இவரே பிரபத்திக்கு சுலபனானவன். ஏன்னா ராவணன் இருக்கான், அவனை போல மகா பலம் இருக்கிறவன் எவனுமே கிடையாது. என்ன பிரயோஜனம்? அதனால தயாசிரியர் சொல்றே தயைன்னு ஒரு குணம் இருந்தால் தான் மற்ற குணத்துக்கு பிரயோஜனம். ராமன் வீரன் ராவணன் வீரன் அப்படின்னா இருக்க சமமான ராமன் போல எத்தனை பேர் ரட்சிக்கிறார்கள்தான் முக்கியம். அந்த மாதிரி சரணாகதிக்கு எல்லாராலையும் கொடுக்க முடியாது, அது இவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரணாகதிக்கு சுலபமானவன் இவன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா எப்பயுமே இல்லை, இவன் எனக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அவன் கொடுக்கவே மாட்டான். நம்மளை அவஸ்தை பண்ணி அடிச்சு தோற்றுவான், ஆனா அந்த இடத்துல அவன் சரணாகதியால் பண்ணா கூடும் அப்படின்னு தாராளிக்க சொன்னது. ஏழாவது வாசிருத்தன் நிச்சகத்வார் அப்படின்னு கற்பார் அமைதியான எல்லாரும் மட்டும் கற்பரோ அப்படின்னு பார்த்துருக்க பக்தர்களுடைய பாபத்தை கொடுப்பன் அப்படின்னு அங்க சதாச்சாரங்கள் எல்லாருக்கும் பஞ்சத்தை ஏற்றி அப்படிங்கும் பொழுது சகல பாபங்களையும் நம்மளுக்கு தோற்கடிப்பவன் அப்படின்றது அங்கே என்ன தெரியாது. அப்புறம் எட்டாவது பக்த சக்ரானு அப்படின்னு சொன்னவண்ணம் செய்த பெருமாள் பக்தர்கள் சொன்னது அவன் செய்வான் அப்படின்னு வாசித்த சந்திரபுத்தனாக இருக்கான். ஒன்பதாவது கட்டத்துல நிருபதிப்பு வருது அப்படின்னு காரணம் இல்லாதே நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. நமக்கு என்ன காரணம் அப்படின்னா காரணம் இல்லாதே அனுகிரகம் பண்றாங்க. அம்மாவான அம்மா அப்பா எப்படி குழந்தைக்கு எந்த காரணம் இங்க காரணம் இல்லை, இந்த காலத்து நாளைக்கு பின்னாடி பண்ணுவான்னு தெரிஞ்சா ஒருத்தருக்கு அது பண்ணி வளர்க்கலாம் இல்லவே இல்லையா. அந்த மாதிரி காரணம் இல்லாத பக்கா இருக்கா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இருந்து பண்ணதுனால அந்த ஒன்பதாவது கட்டத்துல ஒன்பதாவது கட்டத்துல நிருபதிப்பு வந்து ஆவார் அப்படின்னு கடத்தியில அவன் வழிநடத்தி செல்கிறான் அப்படின்னு அவரே நம்மளை வழிநடத்தி செல்கிறான். அத்திராஜ் மார்க்கத்தில் பகவானே நம்மளை வழிநடத்தி செல்கிறான் அப்படின்னு கூறி மாற்றம் பண்ணினால அந்த கடைசி சதக்கத்தில் அவரே நம்மளை கைநடத்தி அந்த அத்திராஜ் மார்க்கத்தை கூட்டி போய் அங்கேயும் நம்ம மடியில உட்கார வச்சு நம்மளை அவன் எப்படி அனுகிரகிக்கிறான் அப்படின்ற அந்த பாதுகாட்டினால இதை வசித்து வயமின கரணம் அப்படின்னு இந்த பத்து குணத்தினாலே இந்த திருவாரூரில் ஒவ்வொரு சங்கத்தையும் வாழ்க்கையே இதுதான் பிரதானமான குணம். மற்ற குணங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்ல முடியாது. ராமாவதாரத்து ராமாவதன தர்மம் கிருஷ்ணன் தான் சிலபன் அப்படின்னு சொல்றோமோ அது பிரதானமாக சொல்றதுனால இந்த தசகங்கள்ல இந்த ஆச்சரியமான குணங்களை பகவான் சொல்லியிருக்கே அப்படின்னு இதை சொல்லி ஸ்ரீநிவாச வர்ணாச்சாரிய எக்ஸலன்ட் உபன்யாச கேட்டோம். ரொம்ப கிட்ட ஒவ்வொரு மதத்துக்கு